சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ எப்படி சந்தங்கள் சங்கீதம் நானாவேன் சந்தங்கள் சங்கீதம் நானாவேன் சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ Say it once again. Na na na na na. Sirikkum sorgam. Tara na na tara na na na. Tangattu yanakku mattum. Okay. Tare dhane kana. Appadiya. Devai paavai paarvai. தன்ன தன்ன நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல்ல மயக்கம் தந்தது யார் தமிழோ தமதோ கவியோ சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே பார்க்கலாம் மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் மொழும் என்ன அம்மாடியோ தன ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தே கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தே சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது